ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், சீரலைவாயிலே அமல்ந்த பேரழகா அருள்வாய், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம், சீரலைவாயிலே அமல்ந்த பேரழகா அருள்வாய், ஆலவாய் அண்ணல் பெற்ற அருமுகம். பழம் தந்து அருள் செய்த வேலவனே, பாடிப்பற அவை பாட்டி மகிழ நாவல் பழம் தந்து அருள் செய்த வேலவனே, நடமாடும் எழில் அருமுகம், அருமுகம்.